லட்சுமீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹ தஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூக்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தாஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் அயக்ரீவமகம் ப்ரபத்யே. ஜயத்யாசிரிதசந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரம். சர்வேபியா நமஸ்கார. ரகுவீர கத்யத்தினுடைய இந்த உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 19வது சூர்ணிக்கை 20வது சூர்ணிக்கை ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இன்றோடு பாலகாண்டமானது ராமாயணத்துல பூர்த்தியாகுது. ரகுவீர கத்யத்து பிரகாரமும் சரி, நாம இடையிலே ராமாயண கதைகளை பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதுவும் இன்று பூர்த்தியாகுது. தேசிகன் திருவுள்ளப்படி இன்று ராமாயணத்துல பாலகாண்டமானது பூர்த்தியாகுது. சதகோட்டி சதகுண கட்டின பரசுதர முனிவர கர திருத நிஜ தனுரா கர்ஷன பிரகாசித பாரமேத்யா கிரதுஹர சிகரி கந்துக விஹிருத்யுன்முக ஜகதருந்துதரிதஹரிதந்தி தந்த தந்துரோ தந்த தசவதன தமன குசல தசசத புஜ நிருபதி குல ருதிர ஜர பர பரித பிருதுதர தடாக தர்பித பிதிருக பிருகுபதி சுகதி விகதி கர நத பரிடிசு பரிகா. சதகோட்டி சதகுண, நேற்று சீதா கல்யாணம் பார்த்தோம். சீதா கல்யாணமாய் இயம் சீதா மமசுதான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகார்த்தத்தை விஸ்தரமா பார்த்தோம். இன்னைக்கு கல்யாணம் பூர்த்தியாயிடுச்சு. கல்யாணம் பூர்த்தியாயி இவள் அங்கிருந்து கிளம்பி வரா. கிரகப்பிரவேசத்துக்காக திரு அயோத்திக்கு எல்லாரும் கிளம்பி வரா. கிளம்பி வரப்போ இடையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதைத்தான் சுவாமி தேசிகனும் இந்த ரெண்டு சூர்ணிக்கைகளான விளக்கிறார். ராமாயண கதையிலும் இந்த விஷயத்தை விளக்கி சொல்லியிருக்கா. இங்க ரொம்ப அழகான குணமானது இங்க வர்ணிக்கப்படுறது. ததிதம் கோர சங்காசம் ஜாமதக்னியம் மகத்தனு பூரயஸ்வ சரேனைவ ஸ்வபலம் தர்சயஸ்வச்ச ததிதம் வைஷ்ணவம் ராம பித்ரு பைதாமகம் மகத் க்ஷத்ர தர்மம் புரஸ்கிருத்ய கிருண்ணீஸ்வ தனு உத்தமம் யோஜயஸ்ய தனு சிரேஷ்டே சரம் பரபுரஞ்சய. இப்படின்லாம் ஸ்லோகம் பண்ணி பரசுராமருடைய ஒரு பங்கத்தை இங்க பண்ணார்னு ராமாயணத்துல சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். இந்த சூர்ணிக்கையினால சிவதனுச பங்கம் பண்ணார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கிறது. சிவதனுச பங்கம் பண்ணார்ன்றது ஒரு மகிமையா, அதை காட்டிலும் அதாவது வஜ்ராயுதத்தை காட்டிலும் 100 மடங்கு காட்டின்யத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ தனுச பரசுராமரிடத்திலிருந்து வாங்கி தன்னுடைய மகாத்மியத்தை பிரதர்சனம் பண்ணினார் இல்லையா, அது எப்பேற்பட்ட ஒரு குணம், அது எப்பேற்பட்ட ஒரு வீரியத்தை காண்பிச்சிருக்கார் அந்த இடத்துல. அதுதான் காட்டுறார். சதகோட்டி சதகுண கட்டின பரசுதர முனிவர கரதிருத துர வனமதம நிஜ தனுரா கர்ஷன பிரகாசித பாரமேத்யா. சதகோட்டி வஜ்ராயுதத்தை காட்டிலும் சதகுண 100 பங்கு கட்டின கட்டினமா இருக்கிறதும் இந்திராதிகளுக்கு கூட ஒரு ஏற்றுக்கொள்வதற்கு அசக்கியமா இருக்கக்கூடிய பரசுதர முனிவர கரதிருத முனி சிரேஷ்டரா இருக்கக்கூடிய பரசுராமனுடைய கையில தரிக்கப்பட்டதும் துறவனமதம மற்றவர்களாலே மிகவும் கஷ்டப்படக்கூடிய வளைக்கிறது கஷ்டப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிஜ தனுரா கருஷன தன்னுடைய தனுஷ் வைஷ்ணவ தனுஷன் சொல்றதுக்காக அப்படி சொல்றாரு. நிஜ தனுரா கருஷனன் பிரகாசித பாரமேஷ்டியா தானே அதை கிரகித்துக் கொண்டபடினால அதற்கு பிரகாசனம் பண்ணப்பட்ட ஒரு பரமாத்ம பாவத்தை உடையவனே அப்பேற்பட்ட ஒரு பரமபுருஷத்துவமானது ஒரு பரத்துவமானது இந்த இடத்துல நிரூபிக்கப்படுறதுன்னு சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம் பரசுராமருடைய கர்வபங்கம் பண்ணதுனால. ராமாயண கதைப்படி பார்த்தால் இவா கிளம்புறா ததோ கன்யாசதம் தாசாம் தாசி தாசம் அனுத்தமம் ஹிரண்யஸ்ய ச சுவர்ணஸ்ய முக்தானாம் வித்ருமஸ்ய ச. சீதனை எத்தனையோ கொடுத்தாராம் ஜனகர், வெள்ளி தங்கம் கம்பளங்கள் ரத்தனங்கள் பவழம் முத்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்தாராம், தாசிகளை கொடுத்தாராம், தாசர்களை கொடுத்தாராம், யானைகளை கொடுத்தாராம், எல்லாத்தையும் பின்னாடி அழிச்சுட்டு போனாராம். பரம சந்தோஷத்தோட நாலு மாட்டு பொண்ணையும் தசரதன் அழிச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு விஸ்தாரமா நடக்கக்கூடிய அந்த கிரகப்பிரவேசத்தை மனசில் நினைச்சுட்டு ரதம் புறப்பட்டுதான் சைன்யங்கள்லாம் புறப்பட்டுதான் அயோத்திக்கு போறா. போகச்சே சகுனம் நன்னா இல்ல, பல்லக்க நிறுத்துனாராம் வசிட்டர், சகுனம் சரியில்லைன்னாராம் வசிட்டர். பல்லக்கல முன்னாடி போற ரத்தத்துல பின்னாடி தசரதன் போறான். கோராஸ்த பக்ஷினோ வாசா வியாகரந்தி சமந்ததா பௌமாஸ்தைவ மிருகாச்சைவ கச்சந்தி சம்பிரதக்ஷிணம். நான் சுவாமி என்ன இப்படி நிறுத்த சொல்லிட்டேரேன்னு கேட்டா, பக்ஷிகள்லாம் பயங்கரமா சப்திக்கிறது, பார்த்தா அபசகுணமா இருக்கு, பூமியில பார்த்தா மிருகங்கள்லாம் பிரதட்சிணமா வருது, இது என்ன சகுனமோ தெரியலே, என்ன காரணமோ தெரியலே, ஏன் இப்படி சகுனமோ ஆறுது அபசகுனமோ ஆறுது ஏன் தெரியலையேன்றார் தசரதன். ரொம்ப கஷ்டம் பாருங்க, சாஸ்திரம் ரொம்ப சகுன சாஸ்திரம் இருக்கு, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். திருக்குடந்த ஆண்டவன் சொல்றார் அத்தி அபசகுணம் சகுனம் அதிசகுணம் சாபசகுணம்னு, ரொம்ப சகுனமா இருந்தா அது அபசகுணம்ன்றார், ரொம்ப அபசகுனமா இருக்கா அது சகுனத்துல சேர்த்துக்கோன்றார் நல்லதுன்றார். சகுன சாஸ்திரம் ரொம்ப புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்னு சொல்ற திருக்குறந்த ஆண்டவர். இப்படி பார்த்தால் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால், பார்த்தால் பரசுராமர் அங்க வரார். கம்பன் சொல்றான் நின்றே நெறி உணர்வான் ஒரு நினைவாளனை அழையா நன்றோ பழுது உளதோ நடுவுரை நீ நயம் என்ன குன்றே புரை தோளான் எதிர்புள்ளின் குறி தேர்வான் இன்றே வரும் இடையூறு அது நன்றாய் விடும் என்றான். வசிஷ்டர் சொல்றார் எதிர ஒருத்தர் வரார, சரி பார்க்கலாம் பிரதிபந்தகம் வருது, ஆனா அது உன்னை விட்டு போயிடும், பிரச்சனை இல்லை, பிரதிபந்தகம் வருது, ஏதோ கஷ்டம் வருது, ஆனால் அது நன்றாய் விடும் அப்படின்றான். சரியா போயிடும் பாத்துக்கோ அப்படின்னு. யாரு வருது அப்படின்னா இருட்டி போச்சான், திக்கே தெரியல, எதிர பார்த்தா ஒரு தேஜஸ் இருக்கு, கையில வில்ல வச்சுட்டு ஒரு தேஜோமயமான ஒரு உருவம் வந்துட்டு இருக்கு, வில்லையும் வச்சுட்டு இருக்கார் கோடாலையும் வச்சுட்டு இருக்கார். தேசிகன் சொல்றார் குரோதாக்னி ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பைஷ்யன் கிரமாத் அக்ஷத்ராமிக சந்த தக்ஷயிமாம் த்ரிசப்த கிருத்வக்ஷிதிம் தத்வா கர்மணி தக்ஷிணாம் க்வசனதாம் ஆஸ்கந்த சிந்தும் வசன் அப்ரம்மண்யம் அபாகரோத்து பகவான் அப்ரம்ம கீட்டம் முனி. தசாவதார ஸ்தோத்திரம் அற்புதமான ஸ்தோத்திரம், அப்ரம்மண்யம்னு சொல்லியிருக்க ஆவேச அவதாரம், பரசுராமனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்லோகம் இது. பார்த்தா சிவபெருமான் போல இருக்கார், உக்ரமா வரார். திரிபுராசுரனை சம்ஹாரம் பண்ணினப்போ பரமேஸ்வரன் எப்படி உக்ரமா வந்தானோ அது மாதிரி உக்ரமா வரான்றார். ஜடாமண்டலம் ஜொலிக்கிறது. திருமங்கையாழ்வார் சொல்றார் தசாவதார ஸ்தோத்திரம் அவர் ஒண்ணு பண்ணிருக்கார், அதுல சொல்றார் இருநில மன்னர் தம்மை இருநாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே செருநூதலோடு போகி அவர் ஆவி மங்கமொழு வாழில் வென்ற திரளோன் பெருநிலமங்கை மன்னர் மலமங்கை நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ் சேர் பெருநிலம் உண்டு மிழந்த பெருவாயராகி அவர் நம்மை ஆழ்வர் பெரிதே. பூமியில இருக்கிற ராஜாக்கள்லாம் 21 தலைமுறை சம்ஹாரம் பண்ணியிருக்கார் இந்த சுவாமி பரசுராமர். துஷ்ட ராஜாக்கள் எல்லாரையும் அதுதான் திருமங்கையாழ்வார் சொல்றாரு. 21 கணக்கு பாருங்கோ. இரு நில மன்னர் தம்மை இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே. இருநிலர் ரெண்டு, ரெண்டு இன்ட்டு எட்டு 16, 16 பிளஸ் 4 ஒரு நாளும் 4 20, ஒன்றும் 21. 21 தலைமுறையாக துஷ்ட ராஜாக்கள்லாம் வெட்டி சாச்சிருக்கார். எதுக்கான்னா ஒரு அழகான ஒரு சரித்திரம், பரசுராமனுடைய சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும். தம் தகப்பனாரா இருக்கக்கூடிய ஜமதக்னிய கார்த்தவீரியார்ஜுனன் சம்ஹாரம் பண்ணிட்டான். அப்படி சம்ஹாரம் பண்ணபடினால 21 தலைமுறை அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக ஒவ்வொரு ராஜாக்களையும் அழிக்கிறார் இவர். திருமங்கையாழ்வாரே சொல்றார் இந்த சரித்திரத்தையும். வடிவாய் மழுவே படையாக வந்து தோன்றி மூவெழுகால் படியார் அரசு கலை கட்ட பாழியானை அம்மானை குடியா வந்து கொண்டுண்ண கோல நீளம் மட்டு குக்கும் கடியார் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. திருக்கண்ணபுரத்துல அந்த பரசுராம பெருமாள், பரசுராம பெருமாளையே பார்த்தேன்றார் திருமங்கையாழ்வார். பார்த்தா தசரதர் நடுநடுங்கி போறார். எதிர வர்றார் இவர்கிட்ட பேசவே இல்லை, தசரதர்லாம் பேசவே இல்லை. நேர வந்தார் ராமம் தாசரதிம் ராம ஜாமதக்னியோபியபாஷத. ஏன்பா நீதான் ராமனான்னு நேர வந்து கம்பன் சொல்றான். உலகெல்லாம் முனிவர்க்கு ஈந்தேன் உருபகை ஒடுக்கி போந்தேன் அழகியில் மாதவங்கள் செய்து ஓர் அறுவரை இருந்தேன் ஆண்டை சிலையை நீ இருத்த ஓசை செவி உர சீறி வந்தேன் மலையுவன் வல்லையாகின் வாங்குதி தனுவை என்றான். பாலான தசரதன் சொல்றான், இதை கேட்டுட்டு பயப்படுறான். நான் இருக்குன்னு எங்கிட்ட பேசுமே, ஏன் பையன்கிட்ட போய் பேசுறேன். இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு கிரக பிரவேசத்துக்கு ஆயிடுச்சுட்டு போறேன். பாலானாம் மம புத்திரானாம் அபயம் தாத்து மருகசி. நீர் அபயம் கொடுக்கூடாதா? நீர் எப்பேற்பட்டவர்? நீர் சத்திரியெல்லாம் கொல்லக்கூடியவராச்சே. நீர் போய் வந்திருக்கேரே, ஏன் பையன்கிட்ட பேசுறேன். அது குழந்தை, ஏதாவது இறக்க முறக்கா பேசிட போறான் அப்படின்னு தசரதன் கஷ்டப்படுறார். நீ இருத்த ஓசை செவியுற சீறி வந்து நீ வெள்ள வெள்ள உடைச்ச பத்தியா அந்த ஓசை காதுல கேட்டுது. மிதில எங்க இருக்கு? அவர் எங்கேயோ இருந்தார், அங்க கேட்டுதான். அப்ப பாத்துக்கோ, எப்பேற்பட்டவர் காக்குஸ்தான் எப்பேற்பட்டவர் தெரியுது. பரசுராமர் காக்குஸ்தான் இடத்துல சொல்றார், சீறி வந்தேன் கோபத்தோட வந்தனன் மலைகுவன் வல்லையாகின் வாங்குதி தனுவை என்றான். தாந்தா புடி, இந்த வில்ல புடி உன்னால வளைக்க முடியாது. நீ சிவதனுசம் வேணா நீ வந்து உடைச்சிருக்கலாம், அது வேணா பண்ணிருக்கலாமோ தவிர நீ வந்து இந்த விஷ்ணு தனுசம் வாங்கிக்கோ. சத்தகோட்டி சத்தகுண பரசுதர அதை காட்டிலும் 100 மடங்கு ஒரு பெருமை வாய்ந்தது இந்த விஷ்ணு தனுசு, இத கையில வாங்கி பார்க்கலாம் அப்படின்றார் பரசுராமர். அக்ஷத்ராம் இக சந்த தக்ஷ ஏயிமாம் தசாவதார ஸ்தோத்திரத்துல. சீரி வந்தன் இதெல்லாம் வேண்டாம், இத புடி அப்படின்னு இத புடிச்சிருன். பாலகாண்டத்திலே சொல்ற வால்மீகி, ஹூங்காரேண மகாதேவஹ ஸ்தம்பிதோ அச த்ரிலோச்சனஹ. தேவதைகளுக்குள்ளே மகாதேவன் ஒருத்தன், முக்கண்ணன் பேர் பட்ட ருத்ரன், அவனையே ஸ்தம்பிக்கும்படி பண்ணிட்டார் இந்த வில்ல. அவனுடைய வில்ல தனுர்பங்கத்தை பண்ண அவனுடைய வில்ல வளச்சபடினால. இதுல இருந்து ஒரு வேதாந்த தத்துவமே கிடைக்கிறது நமக்கு. சிவபெருமானுக்கு விபுத்தம் கிடையாதுன்னு தெரியுது. அவன் அணு எம்பெருமான் மகாவிஷ்ணுவால அடக்கப்பட்டவன் தெரியுது இல்லையா. சிவையேவ கேவலகான்னு சொல்றாளே, அதெல்லாம் அதனால சிவசப்தத்துக்கு மங்களபரமா அர்த்தம் பண்ணிட்டான் அவன் பெரியவா. ரவீர கத்தியத்துல முதல்ல சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த. பாலகாண்டத்துல சொன்ன விஷயத்த மூணாவது சூர்ணிகையிலே ரவீர கத்தியத்துல சுவாமி தேசிகன் சொல்லிட்டார். தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடியவன் தேவாதிராஜன் காக்குஸ்தன் சொல்லி దేవాసుర సమర సమయ సమరిత నిఖిల నిర్జర నిర్ధారిత నిరవధిక మహాత్మ్యం. అధికం మేనిరే విష్ణున్నారు. ఇదెల్లాం విల్లే కిడయాదు స్వామి, నా కైల వచ్చినే విష్ణు ధనుష్ இத வளர்த்தி காட்டும் அப்புறம் நீர் எப்பேற்பட்டவர் நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதானே, கூடும் இங்க கூடும், நான் பாத்துக்கிறேன். என்ன வில்ல புடிச்சாரா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான் வில்ல புடிச்சாரா? வில்ல புடிச்சு நான் கயத்த கட்டினாரா? அம்ப தொடுத்து இழுத்தாரா? இப்ப தெரிஞ்சுண்டியா பரசுராமரேன்னாரா? இந்த வில்ல யாருமே தொடமாட்டாப்பா, நீ வில்ல வாங்க மாட்டேன்னு நினைச்சுட்டேன், தொட முடியாதுன்னு நினைச்சேன், தொட்டுட்டியேப்பா எப்பேற்பட்டவன் நீ. அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமி த்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமரிஷாத் ஸ்வஸ்தி தேஸ்து பரந்தப. எப்பேற்பட்டவன் நீ, வில்ல வாங்க மாட்டேன்னு நினைச்சேன், இப்படி வாங்கிட்டியப்பா. ராமம் தாசரதிம் ராமா ஜாமதக்ஞா பிரசஸ்ய ச தத பிரதக்ஷிணம் கிருத்வா ஜகாமாத்மகதிம் ததாம். பானத்தை அடிக்கணும், வீணா போகக்கூடாது. பானத்தை நான் ஏற்றுட்டேன், எதையாவது காமிங்கோ அடிச்சே ஆகணும்னா. உங்க கால் நிறைய உடைக்கட்டுமான்னு கேரு. இதெல்லாம் உடைச்சிடாதே, கஷ்டம். நான் ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கேன், தபோபலம்லாம் இருக்கு, நான் பல இடங்களுக்கு போனோம்னு சொல்லி புராணத்துல சொல்றேன். அவர் கேரள தேசத்துக்கு போனதா சொல்ற, அப்படி எல்லாம் போயிருக்கேன், போனோம் நானு. அதனால என்ன, நீ இதோட உற்றுவன் சரி, ஏதாவது பண்ணணுமே. பானத்தை என்ன பண்றதுன்னா, கர்வபங்கம் பண்ணி ஆனமோ இல்லையான. நான் புண்ணியம் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் இந்த பானத்தினால அடிச்சுடும். புண்ணியம் ஸ்ரவ்யம் அபவத் பயசாம் நிதிர்வா. பாதுகாசகத்துல சுவாமி தேசிகன் சொல்றாரு, இத பிருத்வீம் சசாச பரிமுக்த பதம் பதத்ரம் கிம் வான கிம் பவதி கேளி விதௌ விபூணாம். சுபாஷித பத்திரத்தில வருது, கவலையே இல்ல. புண்ணியத்தெல்லாம் உடது, ஒரே பானத்தினால புண்ணியம் மொத்தத்தையும், கண்ணுக்கு தெரியாத புண்ணியத்தை கூட அடிக்க முடியும் சக்கரவர்த்தி திருமகனால. பரசுராமருடைய கர்வ பங்கத்தை பண்ணிட்டார். ஜகாம ஆத்மகதி பிரபுகன். உடனே பரசுராமர் புறப்பட்டு போயிட்டார் அந்த இடத்துல இருந்து. இங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி, சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் ராமாவதாரம், அதே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் தான் பரசுராமன் அவதாரம். அது எப்படி ஒரு அவதாரத்தை ஒஸ்தியா சொல்லி இன்னொரு அவதாரத்தை மட்டமா சொல்ல முடியும்? அது எப்படி ஒரே சமயத்துல ரெண்டு பெருமாளும் இருக்க முடியும் அவதாரம் இருக்கும்போது? இந்த பரசுராமருடைய கர்வ பங்கம்னு வேற போடுற பத்திரிகை எல்லாம், அது தலைப்பே ஒத்து வரமாட்டேன்றது. இப்ப சொன்னா ரெண்டு தடவை ஆயிடும் இல்லையா, எப்படி பண்றாது? அதுவும் விஷ்ணு அவதாரம், இதுவும் விஷ்ணுவுடைய அவதாரம், எப்படி அது? ஒரு விஷ்ணுவுடைய அவதாரத்தினிடத்துல இன்னொரு விஷ்ணுவுடைய அவதாரமா வந்தவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல அவர் தோத்து போயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சந்தேகம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சந்தேகம் அத சொல்றா திருக்குடந்தாண்டவனே சொல்றாரு. இது தோக்கவும் இல்லை ஜெயிக்கவும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஜ்ஞாபனம் இதை கேட்கிறவா எல்லாருக்கும். புஸ்தகம் கிடைக்கிறது, ஆச்சாரிய ராமாமிர்தம்னு புஸ்தகம் கிடைக்கிறது. எதையோ படிச்சு நாம வீணா காலத்தை வேஸ்ட் பண்றோம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசை செலுத்தி நம்முடைய கால வியாபனத்தை பண்றோம். நம்ம தேவையில்லாம போயிட்டு இருக்க நம்முடைய காலம். பெரியவாள் ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருக்கா ராமாயணத்தை. மற்றவாள் சொல்றதெல்லாம் என்னவோ, நம்ம மற்றவாள் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துட்டு இருக்கோம். நம்ம பெரியவா, நம் தேசிக சம்பிரதாயத்துல வந்தவர்கள் எவ்வளவு அற்புதமாக சொல்றா இந்த மாதிரி ராமாயணத்தெல்லாம், அதெல்லாம் கேட்கணும் கண்டிப்பா. அதுவும் ரகுவீர கத்தியத்துக்கு ஏகப்பட்ட பிராச்சீன வியாக்கியானங்கள் கிடைக்கிறது. இன்னைக்கே பௌண்டரீபுர ஆசிரமத்துல போட்டிருக்க இந்த பிராச்சீன வியாக்கியானங்கள்லாம். அதுபோல ஆச்சாரிய ராமாமிர்தம் ஸ்ரீமுஷ்ணம் அல்ல ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமத்துல ரொம்ப அழகா இன்னைக்கு பிரிண்ட்ல கிடைக்கிற விஷயம்தான் இந்த புஸ்தகங்கள்லாம். இதெல்லாம் வாசிச்சா நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும் திருக்குடந்தாண்டவனுடைய மனோரத்தம். நமக்கு ராமாயண விஷயத்துல ரொம்ப நல்லா புரியும். ஒரு ஒரு பிரமாண ஸ்லோகங்களையும் ரொம்ப அற்புதமா எடுக்கிறார். எங்கெங்கேந்தோ அனாயாசேன்னு எடுத்து சொல்றார் இந்த பிரமாண ஸ்லோகங்கள்லாம். அவெல்லாம் அப்படி கிரந்தங்கள் பண்ணி வச்சிருக்கவே தான் இன்னைக்கு அடியன் போல இருக்கிறவாளுக்கெல்லாம் உபன்யாசம் ரொம்ப சுலபமா இருக்கு. இல்லைன்னா அடியன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பேன். இந்த SPVST சபா மூலமா இந்த ரகுவீர கத்தியம் உபன்யாசம் பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. இது பெரியவாள் அடியனுக்கு கொடுத்துருக்கா, இது மாதிரி ஒரு கிரந்தங்கள் எல்லாத்தையும் பண்ணி சுலபமா கையில கொடுத்துட்டா. உள்ளங்கை நெல்லிக்கணி போல இன்னைக்கு இருக்கு மொத்த விஷயமும். நாம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, சுலபமா இருக்கு, அதை அப்படியே எடுத்து அடையும். எதையுமே புதுசா சொல்ல, பெரியவாள் எதை சொல்லியிருக்காளோ அது அப்படித்தான் நான் வந்து ஒரு விஷயத்த அப்படியே நான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். எந்த வார்த்தையும் அடியனுடைய வார்த்தை கிடையாது இதுல, நான் எதையும் நுழைக்கவே இல்லை. ரொம்ப கூர்ந்து பல விஷயங்களை கவனிச்சவாளுக்கு அடியன் சொல்ற உபன்யாசத்துல இந்த சூக்ஷ்மம் இல்லை, இது ஸ்தூலமான விஷயம்தான், இது எல்லாருக்கும் புரியும். அதாவது பல புஸ்தகங்கள் வாசித்திருந்தால் அடியன் உபன்யாசம் ஒண்ணும் இல்லைன்றது தெரிஞ்சிடும். ஏன்னா பெரியவாள் அவ்வளவு சுலபமா சொல்லியிருக்காரு திருக்குறந்த ஆண்டவன்னா, அழகா சாதிச்சு கொடுத்திருக்காரு. சுவாமி தேசிகன் கத்தியத்தை அவ்வளவு அழகா சாதிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு வியாக்கியானம் பண்ண பெரியவாள் எவ்வளவு அழகா பண்ணிருக்கா. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு நம்ம பண்ண போறோம்னு தெரியவே இல்லை. சரி, பிரகரணத்துக்கு வருவோம். பரசுராமருடைய அவதாரம் இருக்கு, அது தோக்கவும் இல்லை ஜெயிக்கவும் இல்லை. ஒரு ரகசியமான சமாச்சாரம் இந்த இடத்துல இருக்கு. பரசுராமர் ஒரு ஆவேச அவதாரம், இவ்வளவுதான் இருக்கணும்ன்றதுனால ஒரு கணக்குல ஒரு வந்திருக்கிறபடினால தன்னுடைய அவதார காரியம் முடிஞ்ச உடனே அடுத்த அவதாரத்துல தன்னுடைய சிவதனு விஷ்ணு தனுசை ஒப்படைக்கிறதுக்காக அவர் வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அவள்தான் சுவாமி தேசிகனே சொல்றார் இந்த விஷயத்த. ஏ தசாவதார ஸ்தோத்திர உபன்யாசத்துல அடியேன்னு சொல்லியிருக்க, அவர் பூர்ணமான அவதாரம் கிடையாது. தத்வா கர்மணி தட்சிணாம் குவச்சனத்தாம் ஆஸ்கந்து சிந்தும் வசன் அப்ரமண்யம் அபா கரோத்து பகவான். பூர்ணமா வரல, ஒரு ஆவேச அவதாரம். தனுச ஒப்படைச்சிட்டு போறதுக்காக வந்தாரு. இது அடுத்த சூர்ணிகையில நமக்கு தெரியறது இது. ஏன்னா அடுத்த சூர்ணிகையை சொல்லும்போது கிரதுஹர சிகரி கந்துக விகருத்யோன்முக ஜெகதருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமன குசல தசசதபுஜ. பெருமாள் சிவதனுச அடக்கினர். அந்த கைலாசத்தையே ஒரு பந்து போற ஒரு விளையாட்டுக்காக பந்து போல ஆக்கி விளையாடனா ராவணன். அப்படியே பட்ட ராவணனை சம்ஹாரம் பண்ணார் சக்கரவர்த்தி திருமகன். கைலாசத்தை பந்து போல எடுத்து ராவணன் விளையாடினான்றது உத்தரராமாயணத்துல ரொம்ப பிரசித்தம் இல்லையா. தோலயாமாசதம் சீக்கிரம் சசைல சமகம்பத அப்படின்னு சொல்லியிருக்கான். அவ்வளவு பிரசித்தம் விளையாடினான்றது. அப்பேற்பட்ட ராவணனை சம்ஹாரம் பண்ணார் இவர். அந்த ராவணனையே சம்ஹாரம் பண்ணான் கார்த்தவீரியார்ஜுனன். அந்த அதாவது ராவணனை ஜெயித்தான் கார்த்தவீரியார்ஜுனன், இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கார்த்தவீரியார்ஜுனனை சம்ஹாரம் பண்ணார் பரசுராமர். அப்பேற்பட்ட சத்திரிய குலத்தையே வதம் பண்ணவரை அவருடைய கர்வத்தை பங்கம் பண்ணார் சக்கரவர்த்தி திருமகன். அப்ப எப்படி இருந்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தால் சக்கரவர்த்தி திருமகனுடைய சிரேஷ்டம் ரொம்ப அதிகமா நமக்கு புரியுது இந்த விஷயத்துல. எப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன். பத்ம புராணத்திலே இதான் சொல்றா, சக்தியா சக அக்ருண்ணா தொழில். அதாவது அவர்கிட்ட இருந்த வில்ல இவர் சக்தியை கொண்டு தன்னுடைய வில்ல தானே வாங்கிட்டார் பின்னாடி தேவைப்படணும்ன்றதுக்காக. அத உபேந்திரன் கொடுத்தான், உபேந்திரன் வந்து அகஸ்தியர்கிட்ட கொடுத்தார், அகஸ்தியர் திருப்பி தராருன்னு வேற சொல்லியிருக்கு. அந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் திரும்பி வாங்கிக்கிறார் ராமன். ஓ, பரசுராமர் தெரியாம கொடுத்துட்டு போயிருப்பார். தன் சொரூபத்தை மறைச்சுண்டே யுத்தகாண்ட பர்யந்தம் இருந்திருக்கார். அப்போ அப்பேற்பட்டவர் பரசுராமர். சரி, பரசுராமருடைய கர்வ பங்கம் பண்ண உடனே நேர அயோத்திக்கு போற, கிரகப்பிரவேசம் பூர்த்தி ஆறுது, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தார்னு சொல்லி பாலகாண்டத்தை பூர்த்தி பண்றார். தயா ராஜ ரிஷி சுதோபிரா அபிராமயா சமேய்வான் உத்தம ராஜ கன்யா அதீவ ராம சுசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரி வாமரேஸ்வரா. பாலகாண்டத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது. மகாவிஷ்ணு லக்ஷ்மியோட கூட இருந்தா போல ஆச்சரியமான ஒரு சந்தோஷத்தோட பிராட்டியும் பெருமாளும் அயோத்தியா தேசத்துல ரொம்ப சௌகரியத்தோட இருந்தார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால வர்ணிக்கிறான். இத சொல்லியே சுவாமி தேசிகனும் ரகுவீர கத்தியத்துல பாலகாண்டத்துல பாலகாண்டத்தை பூர்த்தி பண்றார். பித்ருக்க பிருகுபதி சுகதி விகதி கரணத்த பரிடிசு பரிகா அப்படின்னு சொல்லி இதோட இன்னைக்கு உபன்யாசம் பூர்த்தி ஆகுது. பாலகாண்டம் பூர்த்தியாச்சு. நாளைக்கு ரகுவீர கஞ்சத்து பிரகாரம் பார்த்தால் அயோத்தியா காண்டம் நாளைக்கு ஆரம்பிக்கிறது.